தாளாட்டும் செங்கல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாளாட்டும் செங்கல் பொன்மேகம் நம் பந்தல் இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை ஆட்டும் தென்றல் பொன்மேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் கட்ட